தக்காளிப்பழம் போல அக்காமக ராசாத்தி ஏன் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட தக்காளி பழம் போல அக்கா மக ரசாத்தி தக்காளி பழம் போல அக்கா மக ரசாத்தி என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட தக்காளி பழம் போல அக்கா மக ரசாத்தி காணாம குயில் ஒண்ணு போச்சு திருபோட்டு சாமிக்கு நீ அவரோடு பேச்சு உடலுக்குள் சுமையாக உலவுது மூச்சு உலகத்தில் எனக்குள்ள எல்லாமே போச்சு கடிவாள இல்லாத குதிரையத்தான் பலவோட்டு பிடிக்க பல பேருதான் கடிவாள இல்லாத குதிரையத்தான் பலவோட்டு பிடிக்க பல பேருதான் அடை எதை சொல்லுறது எதை தள்ளுறது எவன் பிறந்து இரவெல்லுறது தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி மனசாட்சி தொட போகலாச்சு புலி எல்லாம் பசுத்தோலில் உழவுது தம்பி புரியாத சனமெல்லாம் வணங்குது நம்பி பல பெண்கள் மன வாழ்க்கை பறிபோனது பணக்கார சொல்லேதான் சபையேறுது பல பெண்கள் மன வாழ்க்கை பறிபோனது பணக்கார சொல்லேதான் சபையேறுது பழமெல்ல முடியல சொல்ல முடியல கொட்டியதனால முடியல தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட ஏதன்னே தன்னே தன்னே தன்னே தன்னே தன்னே ஏதன்னே தன்னே தன்னே.